ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கபிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி நமோ நாராயணா. அடியேன், வில் கண்டினியூ டு என்ஜாய் சுவாமி யாமனாச்சாரியாஸ் மோஸ்ட் வண்டர்ஃபுல் டிலெக்டபிள் வர்சஸ் ஆஃப் ஸ்தோத்ர ரத்னம். ஹி இஸ் நவ் அட்ரஸிங் த நித்ய சூரிஸ். Yes, he is essentially addressing to Embirman, and he talks about the Parijanas, the Parivarams in Sri Vaikuntham, who serve such wonderful divine Divya Dampati, and he addresses now Garuda. Ananta Garuda Vishwaksena is the common order in which Nityasuris are addressed. Hence, after describing the Kaikariyam of Adisheshan as the divine bed for the Lord, touching every portion of the Lord's divine body, now Swami Avanacharya enjoys the Garuda Bhagavan, the Garuda Alvar, who is standing in front of the Lord. He is called Periya Tiruvadi. Tashashaka Vahanamasanam Dvajo Yaste Vitanam Vyajanam Trayimayaha உபஸ்திதம் தேன புரோகருத்மதா த்வதங்க்ரிசம் த்வதங்க்ரிசம் மர்த கிணாங்கசோபினா. ஸோ தாசஷக த்ரயீமயஹ அண்ட் ஸோ வேதஸ்வரூபி, த வேதமூர்த்தி, வேதாத்மா கருடா, ஈஸ்வர் தாச அண்ட் அடியான், the servant. Dasa Shaka, he is your Dasa, he is your Shaka, your friend, and he is your Vahanam, your vehicle, he is your Asanam, the throne, the Simhasanam, and he is Dvajaha, Dvajastambam, and Vidanam, he is the Chitra Vastram, which is tied onto the Dvajastambam, as well as we can say there is a cloth which is hung on the top, Vidanam. Vyajanam, he is the fan, Panka, and so that there is a gentle breeze that is for the Perumal's Kaikariyam. Tena, such wonderful divine Garudatma. Twadangri Sambartha Ginanga Shobhina. Twadangri, because of your Tiruvadi, which is placed on Garuda's palms, his palms always have the mark of your lotus feet on his palms. It is there, the mark can be visible even when the feet are not there on his palms. So those marks are, those scars on his palms are the very symbol of his divine Kaikariyam that Garuda Gautama and Garudatman worships you and serves you. This slokam talks about the wonderful Kaikariyam that Garudatma performs. So Anantalvan is addressed as Seshan, while Garuda is here referred to by Alavandar as Dasan. The Seshan can be referred to both Chit as well as Achit. The Jivatma as well as the matter can be Seshan. Whereas one who has got Vivekam, or who has got knowledge, who has got Jnanam, Arivulla Chetana, is called Dasan. So obviously out of all the Nitya Suris have got more Aparimita Jnanam. And this Dasa Bhutan, how one has to behave like a Dasa Bhutan, is reflected by Garudatma's Kaikariyam. It's not that others do not have such Dasatvam, others do also have, but here the Vaibhavam of Garudatma is talked about. And even Swami Desigan mentions in Garuda Panchasat, Daso Nishparyu Dasaha. So, and we see in even Laukika days, when the Yajamanar is around, the servants do not come in front of him, because the moment he sees them, he would give some work. Hey, Muthu, come over here. Can you do this work? Hey, Ramu, come over here and do that work. So they hide themselves, not being in the vicinity of the master. However, Garudatma always stands in front of Perumal, ready to perform Kaikaryam with folded hands, and ready to jump and pounce and bounce for a Kaikaryam, and to ever ready to perform all sorts of Kaikaryams. And that is why he keeps looking at the divine Tirumukha Mandalam of Perumal for his command and instruction. So, Emperuman, even in Sri Ramavataram, Lokanathasya Ramasya Sakha Dasosmi Raghava. So, Garudan, he saved the Rama Lakshmana from the Naga Pasham, from the Nagastram. And after he saved them, when Rama and Lakshmana became conscious, Rama asked him, "Who are you?" Because he has to behave that he is a human being. Atmana manusham manye, Ramam dasaradatmajam. You people say that I am Vishnu and all these things. I do not know. I am only a simple, mere son of Dasaratha. I am an ordinary human being, says the wonderful actor, Lord Sri Ramachandra Murthy. So when he asked Garuda, "Who are you?" Garuda said, "Lokanathasya Ramasya Sakha Dasosmi Raghava." Hey Raghava, Lokanathan, Raman, his friend and his Dasan is me. And Garuda says here, "I am your friend and I am your Dasan." Valmiki says that in Srimad Ramayanam. And Alavandar takes the exact line, but he changes the position of Sakha and Dasa. He says, first Dasa Sakha Vahanam. First he considers himself as Dasa, and then only he considers him as Sakha. Sakha means Samana Chitta Vrittitvam Sakitvam Iti Darshitam. Sakha means in protecting the prajas, in protecting the people, in all whatever Perumal has in his mind, Garuda has the same thoughts, same caring, same concern for all the Jivatmas. And that friendship, Swami Desikan calls as Mitram Nityabhya Mirtyam, and always eternal friendship between Perumal and Garuda. And that is why even Trimangyadva says, Empiran Yandai Ennudai Chitram Yanakkarasi Ennudaya Valnal. Empiran, Sriman Narayanan, Yandai, my father, Ennudai Chitram, he is my relation, he is my friend. And Mata Pita Bhrata Nivasa Sharanam Sukrit Gatir Narayanaha. Pramanam says, Empiran, he is all kinds of relation. He is a friend himself, and he knows exactly what we have to do, and like a typical friend, he helps us in need. A friend in need is a friend indeed. And that is why Vinatai Shiruvan addresses himself as Shaka. He is Vahanam. And Kantaste Purushottama Panipati Shayasanam Vahanam. Garudatma is the Vahanam for both Sriman Narayana and Sri Mahalakshmi. When the king goes out, there will be a chariot, there could be horses, there could be any other mode of vehicle for him to travel. But that chariot cannot fly, whereas Garuda can do all. Yudhi Vijaya Rato Yugya Yogana Pechaha. Acharya says in Garuda Panchasat, he does not need the horse, the other whatever that is required, the paraphernalia for the chariot, the thread, the strings, nothing is required. He is ever ready to take him on his back and fly. So And also the speed is so much that it is Vayu Vegaha, Mano Vegaha, Garuda Vegaha. The Garuda Vegam, the speed with which Garuda rides or flies, is faster than the Manas and the Vayu. And Emperuman, when Perumal Swami Desikan says, Muksha Dakshantakasya, Perumal is concerned about Garuda with the speed with which he flies, what would happen to him? And whenever there is an opportunity for him to perform Kaikariyam, he is ever ready like the frontline soldiers in front of the army general. And when he rushes for Gajendra, he rushed in such a way that Bhattar says that the Twaraye, Bhagavat Swaraye, Bhagavat, Bhagavat Twaraye Namaha, the speed with which he rushed to perform to save Gajendra, the speed with which Perumal rushed and Garuda supported that intensity and the speed. And that is why Bhattar says, for that intense desire and the speed, namaskarams to it, Bhattar says. So, what is the speed with which Garuda flies? They say the Amrita Kalasham was there among the snakes at the bottom of the ocean, kept protected by Devendra, and it was there in Atala Pathalam and at the bottom of the ocean, Padala Lokam, and through the ocean he needs to go inside at the underneath and get back the Amrita Kalasham. So what he did, he pushed aside the ocean waters with his wings, and before those two waters which were separated by him, before it came back, he went inside, fought with the nagas, the snakes, and he had the blood marks on his beak while fighting, and on his nails from the blood of those snakes, and he came back with the Amrita Kalasam before the water joined back. And that is what is mentioned in Garuda Panchasat by Swami Desika. And that's the speed, the definition of speed. And Acharya Tiruvaku says, Toyas Khando Na Sindoho Samaghatata Mita Paksha Vikche Pabinnaha Patalam Na Pravishtam Prutinicha Vivare Rashmibis Tismarashmehe. And the speed with which he came is also mentioned in Adi Parva, Suparno Upakhyanam. And it is faster than the sound and faster than the light. And the Garuda, even the sun rays could not fall on this when the waters were separated. And even the blood marks were not washed away by the waters. And one can imagine the speed with which he came out. And Asanam, he is verily the Simhasanam as well. Just like Adi Seshan, Garuda also performs the Simhasana Kaikaryam. Dvaja, he is the Dvaja Stambam. Vidanam, he is also the Melapu, the cloth above the head in order to protect from the scorching sun. Vinatai Shiruvan Sirahennum, Melapin Kil Varuvanai, Vrindavanate Kandome, Nachiyar Tirumali Andal says, Vinatai Shiruvan, Garudatma, Siragennum Melapin, from his wonderful wings that becomes, when Lord Krishna, as a small boy, he was walking in this Vrindavanam along with his friends, and Garudatma took pity on Krishna, who walks under the scorching sun, and hence he was gliding on the sky and synchronizing with Perumal's walk. Thereby the shadow will always fall on Krishna. Even in Avatara Kalam, Vibhavavataram, he takes the right Kaikaryam appropriately so that he performs the blemishless Kaikaryam. Garudam ஆத்மானம் விஜானியாத் ஸ்ருதி சேஸ் கருடா இஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் பர்ஃபார்மிங் கைங்கரியம் ஆஃப் வேரியஸ் சார்ட்ஸ் ஃபார் எம்பெருமான் அண்ட் அவர் மைண்ட் இஸ் ஷுட் ஆல்சோ பி ஃபோக்கஸிங் லைக் தட் மகான்ஸ் சே வியஜனம் ஹீ இஸ் அ விசிறி ஹீ இஸ் அ ஃபேன் அண்ட் ஹீ ஸ்டாண்ட்ஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஸோ தட் இட்ஸ் நாட் டூ ஃபாஸ்ட் ஸோ தட் ஹீ கெட் சஃபகேட்டட் நார் இட் இஸ் டூ லெஸ் ஸோ தட் ஹீ ஃபீல்ஸ் ஹாட் ஸோ இட் இஸ் அட் த ரைட் ஸ்பீட் அண்ட் ரைட் டிஸ்டன்ஸ் லைக் த ஸ்மால் சைல்டு இஸ் டேக்கன் கேர் பை த கேரிங் அஃபெக்ஷனேட் லவ்விங் மதர் த்ரயீமயா ஹீ இஸ் வெரிலி வேதாத்மா விஹகேஸ்வரோ வேதாத்மா விஹகேஸ்வரா சேஸ் ஆள வந்தார் அண்ட் ஈவன் இன் கருடதண்டகம் சுவாமி தேசிகன் சேஸ் வேதாத்மா விஹகேஸ்வரா சுபர்ணோசி கருத்மான் த்ரிவிருத்தேஷிரா இன் தைத்ரிய அனுவாகம் இட் சேஸ் எக்ஸாக்ட்லி இன் ஈச் பார்ட் ஆஃப் கருடா வாட் ஆர் த வேத அங்கம்ஸ் ஆர் என்ஷ்ரைன்ட் அண்ட் கருட பஞ்சாசத் சுவாமி ஆல்சோ மென்ஷன்ஸ் நேத்திரம் காயத்ரம் உச்சே திவிருத ஈதி ச சிரோ நாமதேயம் யஜூம்ஷி சந்தாம்சியங்கானி த்ரிஷ்ணாத் மபிரஜனி ஷபை விக்ரஹோ வாமதேவ்யம் யஸ்ய ஸ்தோமாத் மனோசௌ பிருகத் இதர கருத் தாதிருகாத்ம தப்புச்சா ஸ்வாச்சந்தியம் ந பிரசூதாம் ஸ்ருதி சத சிகராபிர் திருஷ்டாத்மா கருத்மான் கருத்மான் கருட பஞ்சாசத் சுவாமி தேசிகன் வண்டர்ஃபுல்லி என்ஜாய்ஸ் கருடாத்மாஸ் வேதாத்மா கருடாத்மாஸ் பர்சானிஃபிகேஷன் ஆஃப் வேதாஸ் தஸ் ஹீ இஸ் வெரி வெரி த ஃபார்மேஷன் ஆஃப் வேதா திஸ் கருடாத்மா அப்பியர்ட் அஸ் பெரியாழ்வார் அண்ட் ஹென்ஸ் ஹீ செட் ஹீ ரைட்ஃபுல்லி டிக்ளேர்ட் வாட் த வேதாஸ் சிக்னிஃபை இன் த பாண்டியா கிங் அண்ட் எஸ்டாப்ளிஷ் த சுப்ரீம் பரத்வம் ஆஃப் ஸ்ரீமன் நாராயணா அண்ட் ஹென்ஸ் வென் திஸ் வேதம் பர்சானிஃபிகேஷன் ஆஃப் வேதா கருடாத்மா வென் ஒன் கேன் சீ திஸ் கருடாத்மா வித் த ஒயிட் கலர்ட் நெக் இஃப் ஒன் சீஸ் கருடா இன் த ஸ்கை ஹீ ஷுட் பர்ஃபார்ம் வித் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் த ஒபேசன்ஸ் அண்ட் நமஸ்காரம் ஒன் ஹியர்ஸ் த துவனி த சவுண்ட் ஆஃப் கருடா வென் ஒன் ஈஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கருட சன்னிதி இன் ஃப்ரண்ட் ஆஃப் எம்பெருமான் அண்ட் வென் ஒன் கான்டெம்ப்ளேட்ஸ் ஆன் கருட திவ்யமங்கள விக்கிரகம் ஆன் கருடாத்மாஸ் வைபவம் ஆர் மெடிடேட்ஸ் ஆன் கருட மந்திரம் த்ரூ ஜபம் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் குட்னஸ் வுட் ஹேப்பன் டு ஹிம் ஆர் ஹர் சேஸ் சாஸ்திரம் அண்ட் தட் இஸ் வை சுவாமி ஆளவந்தார் ரெஃபர்ஸ் டு ஆஸ் தேன சச் வண்டர்ஃபுல் யூ கருடா புரஹா அண்ட் கருத்மான் ஈஸ் ஜஸ்ட் ஷோயிங் ஹிம்செல்ஃப் இன் சச் மெஜஸ்டிக் ஃபார்ம் டிவைன் ஃபார்ம் த பிரமாணாஸ் ஸ்பீக் ஈவன் வைகுண்ட கத்யம் ராமானுஜா சேஸ் வைனதேயாதிபிஹி ஸ்வபாவதோ நிரஸ்த சாம்சாரிக ஸ்வபாவைஹி பகவத் பரிச்சரியா கரணயோக்யைஹி பகவத் பரிச்சரியை கபோகைஹி பரிச்சரியைக போகைஹி நித்திய சித்தைஹி அனந்தைஹி யதாயோகம் சேவியமானம் ஸ்ரீ வைகுண்ட கத்யம் தொதங்கிரி சம்பர்த்த கிணாங்க சோபினா பிகாஸ் ஆஃப் யுவர் லோட்டஸ் ஃபீட் விச் ஈஸ் கெப்ட் ஆன் த பாம்ஸ் தர் இஸ் அ மார்க் ஆன் ஹிஸ் பாம்ஸ் அண்ட் ஒன் கேன் சே ஹவ் இட் இஸ் பாசிபிள் இட் இஸ் அன் அப்ராகிருத திரிமேனி ஹவு குட் தேர் பி மார்க் ஜஸ்ட் லைக் இன் ராமாவதாரம் ஹவு ஹீ ஹேட் பிளட் மார்க்ஸ் ஃப்ரம் ஃபைட்டிங் வித் அசுராஸ் அண்ட் ராட்சசாஸ் ஹவு ஹீ கிரைட் ஃபார் சீதா ஆல் திஸ் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஈஸ் ஒன்லி ஃபார் அஸ் டு என்ஜாய் த பிரபாவம்ஸ் அண்ட் த க்ளோரிஸ் அங்கிரி சமர்த்த அண்ட் தட் இஸ் வை த மார்க்ஸ் ஆர் ரெஃபர்ட் டு ஸோ த திருவடிஸ் திவ்ய தம்பதிஸ் திருவடி ஈஸ் பிராபியம் அண்ட் பிராபகம் ஃபார் அஸ் த மீன்ஸ் அண்ட் த கோல் ஃபார் அஸ் சச் வண்டர்ஃபுல் திருவடி ஆர் ஆல்வேஸ் கெப்ட் ஆன் தீஸ் வேதாத்மாஸ் பாம்ஸ். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நமோ நாராயணா அடியேன்.